ஸ்ரீகுருப்யோ நமஹ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. வாகீஷாத்யா சுமனஸஃ சர்வார்த்தானாம் உபக்ரமே. யம் நத்வா க்ருதகிருத்யா ஸ்யுஹ் தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அகண்ட மண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. துர்பிர்யுக்தா சதுர்பிஸ் ஸ்படிக மணிமயி வக்ஷமாலாம் தானா ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி ச ஸ்ருதம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்துசங்க ஸ்படிக மணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோவிலம். யப்பிபன்சததம் ராமசரிதாமிருதசாகரம் அதத்தஸ்தம் முனிம் வந்தே ராஜேர்த்தசமகல்மஷம் கோஷ்பதீகிருதவாரீஷம் மஷகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே அநிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் உல்லங்க்ய சிந்தோசலிலம் சலீலம் யசோகவன்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹ லங்கா. நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சநேயம் ஆஞ்சநேயமதிபாடலாந்தனம் காஞ்சனாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோதனம் மாருதிர்ணமதராட்சசாந்தகம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சன்ஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜேஷ்யாமலம். வாமே பூமி சுதா புரஸ்து ஹனுமான் பச்சாத் சுமித்ரா சுதஹ சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஷ்வதலயோர்வாயுவாதி கோணேஷு ச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமல ருசிம் ராமம் பஜேஷ்யாமலம். ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனும் ச பிரணமாமி புனஃ புனஹ. நமோஸ்து ராமாய சுலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிவேப்யோ நமோஸ்து சந்திராக்கமருக்கணேப்யஹ. ரதிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்ஸாம் மகாபாதகநாசனம் வால்மீகிகிரிசம்பூதா ராமாம்போ நிதி சங்கதா ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனா திபுவனத்ரயம் வால்மீகே முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஃ ஶ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஃ ஜெய. ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி முனிவர் விரச்சிதம். பாலகாண்டம் 76வது சர்க்கத்துல நிற்கிறோம். பரஷுராமர் ஸ்ரீராமரை பார்த்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம அனுபவித்தோம். என்னது அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமா பார்த்துட்டு இன்னத்த சச்சங்கத்தை தொடங்கலாம். பரஸ்ராமர் நேரா ஸ்ரீராமர் முன்னாடி வந்து நின்னு பகவானை பார்த்து ஒரு வில்ல காட்டி கொடுத்து, இது விஷ்ணுவோடைய வில்லு, இந்த வில்லை நீங்கள் ஞானேற்றுங்கோள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கரகரத்தை காட்டுங்கோ அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்போ தசரத மகாராஜா சொல்றா, இல்லை நீங்கள் வந்து சத்திரியர்களை வதம் பண்றேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதிஜை பண்ணல, நீ மணி பண்ண மாட்டேன், ஆயுதத்தை எந்த மாட்டேன் அப்படின்னு இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. பாவம் அந்த குழந்தை ராமர் ஒருத்தர் இல்லாட்டா நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம், சர்வ விநாசத்துக்காக நீங்க வந்திருக்கேளா அப்படின்னு எல்லாம் கேக்கறத பரசுராமர் காதலையே வாங்கிக்காம ஸ்ரீராமர்ட்டையே சொல்றா. என்ன சொன்னா, இந்த ரெண்டு வில்லும் நீங்க வந்து விஸ்வகர்மாட்டேந்து சிரேஷ்டமான ஆச்சரியமான புகழ் வாய்ந்த இந்த வில்லு ரெண்டும் ஈக்குவலாக்கும் சமமாக்கும். அப்படி இருக்கிறத நீங்கள் பரமசிவனுடைய தனுசையாக்கம் பங்கம் பண்ணினேன். இது பரம விஷ்ணுவுடைய மகாவிஷ்ணுடைய தனுசு. இந்த தனுசு வந்து மகாவிஷ்ணுட்ட இருந்தது. அவளுக்கு உண்டான ஒரு யுத்தத்தினால அவ வந்து மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரர் வந்து ராஜ ரிஷியான தேவராதன் அப்படிங்கிற ராஜாட்ட கொடுத்து மிதிலா ராஜ்யத்துல நன்னா அரசாட்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பாணசகிதமான வில்லை கொடுத்தார். மேலும் வைஷ்ணவம் மகாவிஷ்ணுடைய இந்த வைஷ்ணவம் அப்படிங்கிற இந்த தனுசை வந்து பிருகுவம்சத்தினான ரிஷிக முனிவர்கிட்ட கொடுத்தார். அந்த ரிஷிக முனிவருடைய புத்திரர் தான் ஜமதக்னி மகர்ஷி, அவர் தான் என்னுடைய அப்பா. அப்போ அந்த தாத்தா வந்து என்னுடைய அப்பாவுக்கு கொடுத்தா அந்த வில்லை. என்னுடைய அப்பா வந்து ஆயுதங்கள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைத்து எல்லாத்தையும் விட்டு விட்டு தபஸுக்கு போனார். அந்த தபஸ்ல இருக்கக்கூடிய என்னுடைய அப்பாவை கார்த்தவீரியார்ஜுனன் துச்ச புத்தியினால வதம் பண்ணி விட்டார். அதனால எனக்கு கோபம் உண்டாச்சு, மூணு உலகமும் நடுங்கும்படியான ஒரு வைரம் உண்டாச்சு எனக்குள்ள. பகை வீட்டுறதுக்கான ஒரு கோபத்தினால க்ஷத்ரிய கீடங்களை எல்லாரையும் முடிஞ்ச மாதிரி நிறைய முடித்தேன், எல்லாரையும் கொலை பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கு பூமி பூரா கிடைச்சது, ஒரு யாகம் பண்ணினேன். யாக அவசானத்துல புண்ணியாத்மாவும் மகாத்மாவுமா இருக்கக்கூடிய கஷ்யப முனிவர் தான் பண்ணி வைத்தார். அந்த குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணினேன் தட்சிணையாக. என்னுடைய பூரா கிடைச்ச பூமியெல்லாம் தட்சிணையாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் மகேந்திர பர்வதத்துக்கு போய் தபோ வைராக்கியத்தினால தேவர்களை எல்லாம் கொண்டாட முடியாத அதி சந்தோஷமான தபஸை பண்ணிட்டு வந்தேன். அந்த சமயம்தான் ஆகாயத்துல ஆச்சரியமாக தேவகணங்கள் எல்லாம் பேசிட்டு போனா வில்லை தனுஷா பேதம், தனுசை பேதம் பண்ணின கதையை கேட்டேன் நீங்கள் பண்ணினேன் அப்படின்னு. அது கேட்டதும் அடுத்த கஷணமே இங்க ஓடி வந்துட்டேன். ஹே ராமா, இந்த வில்லு உத்தமமான வில்லு, நீங்க எடுத்து ஞானேற்றுங்கோள். சத்ரிய தர்மத்தை நினைத்து சத்ர தர்மம் புரஸ்கிருத்ய கிரகீஷ்வ, சத்ரிய தர்மத்தை நினைத்து இந்த வில்லை பிடிங்கோ அப்படின்னு சொல்ல, இந்த உத்தமமான தனுசு சத்ரு பரபுரஞ்சயம், சத்ருபுரத்தையே வெல்லக்கூடிய இந்த தனுசை எடுத்து எங்களோட துவந்த யுத்தத்துக்கு வாங்கோ என்று சொல்லி பூர்த்தி பண்ணியிருந்தோம். அது வரைக்கும் பார்த்தோம். அப்ப ராமர் என்ன பண்ணினார் அப்படிங்கறதுதான் அடுத்த சர்க்கம். ஸ்ரீராமர் பரசுராமனுடைய வாக்கியத்தை பொறுமையா கேட்டுண்டார். கேட்டதுக்கு அப்புறம் பிதுஹு கௌரவாத், அப்பாவை நினைத்து அந்த மதிப்பினால மரியாதையினால யந்திரிதகதஹ நமஸ்காரம் பண்ணி பரசுராமர்ட்ட ராமம் அத அப்ரவீத், ராமர்ட்ட முள்ள பதில் சொல்றார் ஸ்ரீராமர். இந்த ராமர்ட்ட பரசுராமர்ட்ட, ஸ்ருதவானஸ்மி யத் கர்ம கிருதவானசி பார்கவ அனுருத்யாமஹோ ப்ரஹ்மன் பிதுரான்ரண்யம ஆஸ்திதஹ. பார்கவா, பார்கவான என்ன அர்த்தம், பிருகுகுலத்துல பிறந்தவரை பார்கவன் என்று சொல்வார்கள். பிருகுல ஜாத்தனான பிரம்மன், ஹே பிராமணோத்தமா, நீங்க வந்து பிதுஹு நிரண்யம் ஆஸ்திதஹ, அப்பாவுடைய கடன் வீட்டுறதுக்காக எந்த ஒரு வேலைய பண்ணினேளோ அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அப்பாவை வதம் பண்ணினா அப்படிங்கறதுக்காக நீங்க எந்த ஒரு வேலையை பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் எத்கர்ம கிருதவானசி சுதவானசி, நீங்க என்னெல்லாம் பிரவர்த்திகள் பண்ணீங்களோ அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், அனுருத்யாமஹேன்னு சொல்லிட்டார். நீங்க என்ன சொன்னீங்களோ, என்ன ஆர்டர் பண்ணீங்களோ, என்ன கல்பனை பண்ணீங்களோ அதுபடி நான் பண்றேன் அப்படின்னு ராமர் சொல்ல. வீரியஹீனமிவாசக்தம் சத்ரதர்மேண பார்கவ அவஜானாசி மாம் ராம பஷ்யமேத்ய பராக்கிரமம். பிருகுவம்சஜனான ஹே ராமா, திருப்பின்னு சொல்றா பார்கவா, என்னை வீரியஹீனம் பௌருஷம் இல்லாதவனாக சத்ர தர்மேண அசக்தம் இவ சத்ரே தர்மப்படி நடக்கவன் அல்லாதவன், நான் சத்ரிய தர்மம் படி நடந்துக்கிறதில்லை, எனக்கு அதுக்கு நடந்துக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு அவகாநாசி நீங்கள் சொன்னேலே, அவகணித்தேலே எனக்கு வீரியஹீனமாக்கும் இல்லைன்னா சத்ரிய தர்மத்துக்கு அசக்தனாக்கும் எல்லாம் அல்லாத தெரிவிக்கிறதுக்கு வண்டி நீ இந்த வில்லை எடுன்னு எல்லாம் சொன்னேலே, நான் அவகணித்தேலே. இப்ப பாருங்க, மே பராக்கிரமம் பஷ்ய, என்னுடைய வீரியத்தை என்னுடைய பராக்கிரமத்தை தோ பார்த்துக்கோங்கன்னு ராமர் சொல்றார். ராகவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கோபம் பூண்டவராக லகு பராக்கிரமஹா, பராக்கிரமம்னா வீரியம்லவா, லகுனா என்னது, ஈஸியா சிம்பிளா ஒரு புஷ்பத்தை தூக்கி போடுற மாதிரி அப்படி நிஷ்பிரயாசமாக பார்கவசிய ஹஸ்தாது, பார்கவ ராமருடைய கையிலேந்து பராயுதம் சரம் ச பிரதிஜக்ராஹ, அந்த உத்தமமான தனுசையும் சரத்தையும் கைப்பற்றினார் ராமர். ஆரோப்ய தத்தனு ராமஹ சரம் சஜ்யம் ச காரஹ ஜாமதக்ஞம் ததோ ராமம் ராமஹ க்ருத்தோ ப்ரவீத்வஜஹ. ஸ்ரீராமர் அந்த வில்லை வாங்கினதுக்கு அப்புறம் அதை ஆரோப்பியா எடுத்து குலைத்து அம்பு தொடுத்தாராம் பார்த்துக்கோங்கோ என்று சொல்லி, அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் கோபம் கொண்டு பரசுராமர்கிட்ட சொல்றார் ஒரு வார்த்தையை திருப்பி சொல்றார், அந்த அம்பு எடுத்து வில்லும் அம்பும் எடுத்துட்டு நீ நின்றுருக்கார். அந்த சமயம் பரசுராமரை பார்த்து சொன்னார், ப்ராஹ்மணோசீதி பூஜ்யோ மே விஸ்வாமித்ர க்ருதேனச விஸ்வாமித்ர பூஜனீயஹ ததீயஸ்வம் திஜோத்தமம் தஸ்மாத் சக்தோ நதே ராம மோக்தும் ப்ராணஹரம் சரம். திஜோத்தமா ராமா, பிராமணோத்தமனான ஹே பரசுராமா, விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட ஆகட்டும், அவர் வந்து ரொம்ப பூஜனீயஹா, பூஜை பண்ணக்கூடியவர், அவரெல்லாம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணும்படியான ஒரு மகா ரிஷி அவர். அப்பேற்பட்ட அவர், அவரை சார்ந்தவர்களோ நீங்கள், கிருத்தேன விஸ்வாமித்தருக்கு பக்கத்த ரிலேஷன், க்ளோஸ் ரிலேஷன் ஆக்கும் நீங்கள், பிராமணனா இருக்கார் அவர், அந்த காரணத்தினால எல்லாரும் நமஸ்காரம் பண்றா அவரை. அப்பேற்பட்ட அவருக்கு கூட இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை உங்களுடைய பிராணனே எடுக்கிறதுக்காக தே பிராணஹரம் சரம் மோக்தும் சக்தஹன, அப்பேற்பட்ட உங்களுடைய பிராணனை எடுக்கிறதுக்கு நான் தயாரல்ல, நான் ரெடி அல்ல. ஏன்னா ராமர் என்ன யோசிக்கிறார் பார்த்தீங்களா, பரசுராமர் இப்பேற்பட்ட அகங்காரமாக ஸ்ரீராமரையே எல்லாரையும் பயமுடுத்திண்டு, ஸ்ரீராமரை உனக்கு பராக்கிரமம் இருக்குன்னா சத்திரிய தர்மம் தெரியும்னா இந்த வில்லை எடுத்துப்பார் அப்படின்னு பரசுராமர் சொல்ல, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு காற்றேன் என்னுடைய பராக்கிரமத்தை என்று சொல்லி ஒரே அம்பனால பரசுராமருடைய பிராணனை எடுத்திருக்கலாம். ஆனா அவர் என்ன யோசிச்சார், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் விஸ்வாமித்ரனுடைய பந்து அல்லவோ பரசுராமர், அவரை எல்லாரும் நமஸ்காரம் பண்ற அப்பேற்பட்ட பிராமணோத்தமன், அந்த காரணத்தினால நீங்களும் பூஜ்யா, நீங்களும் பூஜனையர் ஆக்கும், உங்களையும் பார்த்தா நமஸ்காரம் பண்ணலாம். அப்பேற்பட்ட உங்களுடைய பிராணனை எடுக்கிறதுக்காக நான் இந்த சரத்தை விட போறதில்லை நான் துணிய போறதில்லை. சரம் மோக்தும் சக்தஹானா, அந்த சரத்தை விடுறதுக்கு நான் ரெடி அல்லங்கிற. இமாம் வா சத்கதிம் பிராம தபோபல சமார்ஜிதம் லோகான பிரதிமான் வாதே ஹனிஷ்யாமி யதிச்சதி. ஹே பார்கராமா, உங்களுடைய தபோ வைபவத்தால நீங்க சம்பாதிக்கப்பட்டேலே, சம்மார்ஜிதம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேலே, உங்களுடைய சுதந்திரமா அந்த பக்கம் இந்த பக்கம் போறது, அது கலெக்ட் பண்ணி சம்பாதிச்சு வச்சிருக்கேலே, அதை நான் ஹனிஷ்யாமி. இச்சதி எது, எதை ஆசைப்பட்டு சொர்க்காதி லோகங்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு சௌக்கியமா சுதந்திரமா ஸ்ரீடமா நடந்துட்டு இருக்கேன், அதை நான் ஹனிக்கிறேன், ஹனிஷ்யாமி என்று சொல்றார். நஹ்யயம் வைஷ்ணவோ தீயஹ சரப்பர புரஞ்சயஹ மேகப்பததி வீரேண பலதர்ப்ப விநாசனஹ. இந்த சரம் அயம் சரஹ வைஷ்ணவஹ திவ்யஹ, இந்த சரம் விஷ்ணுவை சார்ந்தது, தெய்வ சம்பந்தமானது. இது வந்து எதையெல்லாம் அழிக்குமா, இந்த விஷ்ணுவுடைய தனுசு. பல தர்ப்ப விநாசன, சக்தி அகங்காரம் இது ரெண்டும் அழிக்கக்கூடியதுக்கு இந்த வைஷ்ணவ சம்பந்தமான இந்த தனுசுக்கு முடியும். எதெல்லாம் இல்லாம பண்ண, சக்தியையும் அகங்காரத்தையும் இல்லாம பண்ண முடியும். பரபுரஞ்சய, ஜெயத்தை தரக்கூடியனரான இந்த தனுசு, இந்த தனுசு நான் உபயோகம் பண்ணினா நிச்சயமாக மோகஹா பததின, நிஷ்பலம் ஆகாது, அது ரிசல்ட் இல்லாம எல்லாம் போகாது. நான் என்ன நினைச்சு நான் இந்த தனுசை விடுறேனோ நிச்சயமா அதுக்கு உண்டான பலன் ஏற்படும். ஏன்னா அப்பேற்பட்ட விஷ்ணு தனுசு இல்லவா, தெய்வ சம்பந்தமான தனுசு, சக்தி அகங்காரத்தை போக்கக்கூடிய தனுசு, ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தனுசு, அப்பேற்பட்ட வைபவம் இருக்கக்கூடிய தனுசு வீணா போகாது. பார்கவம் பிரதிரோஷித்தே பராயுததரம் ராமம் திரஷ்டும் சர்ஷிகணாசுராஹ பிதாமஹம் புரக்ருத்ய சமேதாஸ்தத்ர சங்கஷஹ கந்தர்வாப்சரசஶ்சைவ சித்தசாரண கிண்ணராஹ யக்ஷராட்சசநாகாஶ்ச தத்ரஷ்டும் மஹதத்புதம். இப்படி சொல்லி பார்கவரை பார்த்து, பரசுராமரை பார்த்து கோபம் கொண்ட காகுஸ்தர் ஸ்ரீராமர் அருள் பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மாவை முன்னிறுத்தி கொண்டு, பிதாமகம்னு சொல்றாரு, இங்க பிதாமகம்னா பிரம்மதேவரை சொல்றா, பிரம்மாவை முன்னிறுத்திண்டு சர்ஷி கணாக சுராக கந்தர்வா அப்சரசா யக்ஷராட்சசநாகாஹ. யாரெல்லாம் இருக்கா, ரிஷிகணங்கள் இருக்கா, முனிவர்கள் இருக்கா, தேவர்கள் இருக்கா, கந்தர்வர்கள் இருக்கா, அப்சரகணங்கள் இருக்கா, சித்தர்கள் இருக்கா, சாரணர்கள் இருக்கா, கிண்ணரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், நாகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, கண்ண குட்டி பார்த்துட்டு இருக்கா, என்ன நடக்க போறதோ என்ன நடக்க போறதோ அப்படின்னு எல்லாரும் அற்புதமா பார்க்கும்படியாக அந்த வில்லை எடுத்து ஏவ வராயுதரன், அந்த சிரேஷ்டமான ஆயுதத்தை பிடிச்சு நின்று கோதண்ட ராமராக ஸ்ரீராமர் அங்க காட்சி கொடுக்கிறாராம். அத அந்த காட்சியை பார்க்கறதுக்கே சங்கஷகா தத்த சமேதா, கூட்டம் கூட்டமாக அங்க வந்து சேர்ந்துட்டா ஸ்ரீராமரை ராகவனை பார்க்கறதுக்காக. ஜடீக்கிரதே ததா லோகேன் ராமே வரதனுர்தரேன் நிர்வீரியோஜாமதுஜ்ஞோசௌ ராமோ ராமமுதைக்ஷத. அப்போ ஸ்ரீராமர் வரதனுர்தரேன் அந்த உத்தமமான தனுசை அப்படி பிடிச்சு ஞானேற்றினாராம். அந்த ஞான ஏற்ற சமயம் லோகே ஜடீகிருத்தே, லோகமெல்லாம் அப்படியே ஜடி ஜடமாக அப்படின்னா என்னது, அசைவற்றதாக இருந்தார்கள். அப்படி பரசுராமர் அங்க முன்னாடி நின்றுருக்கார், அந்த தனுசை ஞானேற்ற போறார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமருக்கு முன்னாடி ஜமதக்னி சுத்தனான ஜாமதக்னியா ராமஹா பரசுராமர் நிர்வீரியா ராமம் உதைச்சத, நிர்வீரியா வீரியம் இல்லாதவனாக தேஜஸ் அற்றவனாக அந்த பரசுராமர் டி ஸ்ரீராமரை பார்த்துருக்கார். ராமச்சந்திர பிரபுவை என்ன பண்ண போறார் அப்படின்னு பரசுராமர் பார்த்துருக்காராம். பரசுராமர் அப்பவே அந்த வில்லை எடுத்து ஞானேற்ற போரத்துக்கு அந்த சமயத்திலே பரசுராமருடைய வீரியம் போயிடுத்துன்னு காட்டுறாருங்க வால்மீகி முனிவர். தேஜோ பிஹத வீரியத்வாத் ஜாமதக்னியோ ஜடீகதஹ ராமம் கமலபத்ராக்ஷம் மந்தம் மந்தமுவாச. பரசுராமர் பார்த்துட்டு இருக்கிறத தேஜோ பிஹத வீரியத்வாத் அந்த ஸ்ரீராமருடைய தேஜஸ்னால பரசுராமருடைய வீரியம் போச்சான். ஹத வீரியத்வாத் வீரியம் போயிடுச்சு, அப்பேற்பட்ட தேஜஸ் இல்ல போ ஸ்ரீராமருக்கு. அந்த தேஜஸ்னால பரசுராமருடைய வீரியம் போச்சான். ஜடீகிருதா சஞ்சலமாக இருந்தாராம். கமல பத்ராட்சம் ராமம் மந்தம் மந்தம் உவாஜ அப்படி அந்த வில்ல ஞானேற்ற சமயத்துல உள்ள ஞானேற்றிட்டார் ராமர். அவள்ள ராமர்கிட்ட தம்பிச்சு போய் நிற்க கூடிய அந்த பரசுராமர் ராமனை பார்த்து முள்ள சொல்றாராம். மந்தம் மந்தம் இத்தனை நேரம் அகங்காரத்தினுடைய மூர்த்தன்ய அவஸ்தையில இருக்கிற பரசுராமர் இத நீ ஏத்து, தர்மம் தெரிஞ்சவனா நான் ஏத்து, உன்னால முடியும்னா இந்த வில்ல எடுத்துக்கோ அப்படின்னு எல்லாம் கத்தின் இருந்தார், சத்தம் போட்டு இருந்தார் இல்லவா. அந்த அகங்காரம் அடங்கி எடுத்து நிர்வீரியம் ஆயிட்டார் இல்லவா. அப்போ என்ன ஆகும், ஐம்புலங்களும் அடங்கி போய் பகவான்கிட்ட தானே சரணம் அடையும். அதே மாதிரி பரசுராமர் இங்க ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுட சரணம் அடையறார். முள்ள முள்ள சொல்றார் பேர்பட்ட ஆச்சரியம் அப்படின்னு உவாஜஹா அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கார். என்ன ஆச்சரியமான விஷயம் இல்லவா, பரசுராமர் அப்படி கோபத்தோட வந்து யாரு பார்த்துக்கலாம், துன்ப யுத்தத்துக்கு நான் தயார் அப்படின்னு சொன்ன பரசுராமர் அடங்கி போய் ஸ்ரீராமருடைய தேஜஸ் ஒன்னும் பண்ணலை. ஸ்ரீராமர் பேசினார், உங்களை பத்தி எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் விஸ்வாமித்ர முனிவருடைய பந்துவானனாலே நீங்களும் நமஸ்காரம் பூஜனீயர் ஆக்கும், அதனால உங்களுக்கு நேரா நான் சரத்தை விடலை, ஆனா உங்களுடைய சுதந்திரம் இருக்கே சுதந்திரம் கத்தி இருக்கே அதுக்கு நேரா நான் விடுறேன், கண்டிப்பாக இந்த வைஷ்ணவ தனசு அது இல்லாம பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த வில்ல எடுத்து ஞான ஏற்றாரே அத பார்த்த கஷணமே பரசுராமனுடைய அகங்காரம் கர்மம் அடங்கித்து. அதனால மொல்ல சொல்றாராம், திராகி திராகி மகாபாஹோ ஸ்ருணுராம வசோ மம ராஜசூயே கிருதே பூர்வம் யக்ஞே தசரதாத்மஜ கஷ்யபாய மயா தத்தா யதா பூர்வம் வசுந்தரா விஷயே மே நவஸ்தவ்யம் இதி மாம் கஷ்யபோ ப்ரவீத். மகாபாகுவா இருக்கிறவரே, மகாபாகோ தசரதாத்மஜா ராமா தசரத புத்ரா ஹே ராமா மம வஜஹா ஸ்ருணு, நான் சொல்றது ஒன்னு காது கொடுத்து கேளுங்கோ. த்ராஹி த்ராஹின்னு சொல்லிட்டார் முதல்ல சம்ஸ்கிருதத்துல பாக்கிறத, த்ராஹி த்ராஹி மகாபாகு காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு தொடங்குறாரு. அல்லாம ராமா தசரத புத்ரா அப்படின்னு சொல்லலை, என்ன காப்பாத்துங்கோ, த்ராஹி த்ராஹி என்ன காத்து அருள் பண்ணுங்கோ சொல்ற. பூர்வம் ராஜசூயே யக்ஞே கிருதே மயா வசுந்தரா கஷ்யபாய தத்தா பூர்வம் யதா கஷ்யபஹ. முன்னாடி ராஜசூய யாகம் நடந்தப்போ என்னால வசுந்தரா பூலோகம் பூரா, வசுந்தரானா பூலோகம் தானே பூமி, அந்த பூலோகம் பூரா கஷ்யபாய தத்தா கஷ்யப முனிவருக்கு கொடுத்தேன். அப்போ அந்த சமயம் பூர்வம் எதா இந்த சமயம் நடந்த சமயத்துல அந்த யாகம் நடந்த சமயத்துல பூமி பூரா கொடுத்தேனே, அப்போ கஷ்யபா மே விஷயே வஸ்தவ்யம் ந இது அப்ரவீத். கஷ்யப முனிவர் சொன்னார், எங்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார்னா, இனிமே என்னுடைய ராஜ்யத்துல மே விஷயே அப்படின்னா என்னுடைய விஷயத்துல வஸ்தவ்யம் ந நீ வசிக்கப்படாது நீ வாழப்படாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்ரவீத் அப்படின்னு சொன்னார். சோஹம் குருவசஹ ஸ்ருணம் பிருத்திவ்யாம் நவசே நிஷாம் கிருதா பிரதிஜ்ஞா காகுஸ்த கிருதா பூ கஷ்யபஸ்ய. காகுஸ்தா குரு லவா கஷ்யப முனிவர் என்னுடைய யாகத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைத்தவர், ராஜசூய யாகத்தை. அப்பேற்பட்ட இப்ப அப்போ அவர் சொன்னது, நான் பிரதிஜை பண்ணினேன், என்னால பிரதிஜாம் கிருத்தா, நான் பிரதிஜை பண்ணினேன், ஒரு சத்தியம் எடுத்தேன். என்னன்னா, பூமி வந்து பூஹு கஷ்யபத்ய கிருதா, பூமி வந்து கஷ்யப முனிவருக்கு கொடுத்து விட்டேன். சஹா அகம் குருவச்சா குருவன், அப்படி இருக்கக்கூட நான் பூமியே குருட்ட கொடுத்துட்டேன், கஷ்யப முனிவருக்கு கொடுத்துட்டேன். குருவச்சகா குருவன், குருவான கஷ்யப முனிவருடைய ஆஜ்ஞை, அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக இந்த பூமியில நான் வந்து நிஷாம்பசேன ராத்திரி சமயம் தங்கவே மாட்டேன். இந்த பூமியில ராத்திரி சமயம் தங்கவே மாட்டேன். எதற்காக அப்படின்னா, குருவோடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக. இனியோ ததிமா மத்கதிம் வீர ஹந்தும் நார்ஹதி ராகவ மனோஜவம் கமிஷ்யாமி மகேந்திரம் பர்வதோத்தமம். ஹே வீரா ஸ்ரீ ராகவா, அதனால என்னுடைய இது வந்து என்னுடைய சுதந்திரமான கமனமாக்கும் இல்லவா. நான் அந்த பக்கம் இந்த பக்கம் சஞ்சாரம் பண்றதுக்காக ராத்திரி பூமியில தங்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கேனே, அதை காப்பாத்துறதுக்காக மத்கதி என்னுடைய கதி போயின்னு இருக்கு. இதை இல்லாம பண்ணாதேங்கோ ஹந்தும் அர்ஹத்தின, ஸ்ரீராமர் அதானே சொன்னார், நான் அதை இல்லாம பண்றேன் இந்த அம்புனால அப்படின்னு சொன்னாரே, அதை மட்டும் இல்லாம பண்ணாதேங்கோ. பர்வதோத்தமம் மகேந்திரம் மனோஜமம் கமிஷ்யாமி, பர்வத சிரேஷ்டனான மகேந்திரகிரிக்கே என்னுடைய மனோஜமம், மனோஜமம் இங்க வருது, மனோஜமம் மாறுத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மனோஜமம்னா மனசு வேகம் இல்லவா, நம்மளுடைய ஒரு மனசுல எப்படி இங்கேருந்து அமெரிக்கா அப்படின்னு நினைச்சா அமெரிக்கால எத்தறது, நம்ம மைண்ட்ல இருந்து போயிடலாமே, அதுக்கு எத்தனை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே வேணும், அந்த செகண்ட்ல அந்த வேகத்துல மனோஜமம் கமிஷ்யாமி, மனசு போற வேகத்தினுடைய அந்த ஸ்பீட்ல நான் போய்க்கிறேன். எங்க போய்க்கிறேன், பர்வத சிரேஷ்டனான மகேந்திரகிரிக்கு என்னுடைய மனோவேகத்திலே நான் போய்க்கிறேன். என்னுடைய சுதந்திரமான கவனத்தை மட்டும் இல்லாம பண்ணாதேங்கோ ராகவா வீரா அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. எதற்கு இதெல்லாம் சொன்னா, நான் வந்து இப்படி பண்ணினேன், அந்த யாகம் பண்ணினப்போ பூமியிலே தங்க மாட்டேன்ங்கிற ஒரு பிரதிஜை எடுத்தேன் குரு வச்சனத்தை காப்பாத்துறதுக்காக, அதனால சுதந்திரமா போயிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட அந்த சுதந்திர கவனத்தை மட்டும் நீங்க இல்லாம பண்ணாதீங்க ராகவா, நான் இப்பவே நான் மகேந்திரகிரிக்கு போயிடுறேன், உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தராமல் நான் இப்பவே மனோவேகத்திலேயே மகேந்திரகிரிக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ற. லோகாத்வ பிரதிமா ராம நர்ஜிதா தபசாமயா ஜகிதான் சரமுக்கேன மாபூத் கால விபரியயா. ஹே ராமா, என்னால தபசா அப்பிரதிமாக லோகாக நிர்ஜிதாக, என்னுடைய தபோ மகிமையினால நான் தபஸ் பண்ணியிருக்கேனே, அந்த தபோ மகிமையினால நிறைய புண்ணிய லோகங்கள் எனக்கு கிடைச்சது, எனக்கு நான் அடைஞ்சிருக்கேன், நிர்ஜிதாக நான் அடைஞ்சிருக்கேன். இப்போ தூ தான் சரமுக்கியன ஜெகி கால விபரியா மாபூத், இப்ப வந்து நீங்கள் அதை எல்லாத்தையும் உங்களுடைய உத்தமமான பானத்தால உங்களுடைய ஜஹி உங்களுடைய அதீனத்துக்கு ஆக்கிக்கோங்கோ, உங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஆக்கிக்கோங்கோ. கால விபரியா மாபோது, ரொம்ப லேட் பண்ணண்டாம், கால தாமசம் வேண்டாம் என்று சொல்றேன். அதாவது இந்த இது அந்த வில்ல பிரயோகிக்கணுமே இல்லையோ, அம்ப பிரயோகிக்கணுமே, அந்த அம்ப எங்க பிரயோகிக்கிறதுக்காக பரசுராமர் சொல்றார், அவர் தபஸ் தப்போ மகிமையினால புண்ணிய லோகங்கள் நிறைய அடைஞ்சிருக்கார் பரசுராமர், அந்த புண்ணிய லோகங்களை எல்லாம் ஸ்ரீராமா நீ ஏத்துக்கொள் எடுத்துக்கோ அப்படின்னு பரசுராமர் சொல்றார். லேட் பண்ணா கால விபரியா ரொம்ப வைகாம நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வா ஸ்ரோத்தமம் தனுஷோசி பராமர்ஷா ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தப. அப்போ சொல்றார், ஹே ஜெகதேக வீரா பரந்தபான்னு கூப்பிடுற, இத்தனை நேரம் தசரதகுமாரா பின் மகாபாகோ மகாயோகின் அப்படின்னு எல்லாம் பரசுராமர் கூப்பிட்டு இருந்தார். இப்போ ஜெகதேக வீரா பரந்தபான்னு கூப்பிடுறார். தெரிஞ்சு கொடுத்து இந்த வில்லை தனுஷா பராமவிஷா துவாம் சுரோத்தமம் அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமி. நீ இந்த நீங்கள் வந்து இந்த வில்லை எடுத்தேல குலைத்தேல குலைச்ச காரணத்தினால நீங்கள் தேவோத்தமனாக்கும் பரமாத்மாவாக்கும் அக்ஷயம், க்ஷயம் இல்லாதது அக்ஷயம். அக்ஷயம் என்னது? அழிவுதவா? அழிவு இல்லாதவராக்கும் நீங்கள் பரமாத்மாவாக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். மதுஹந்தாரம்னு அழகான வார்த்தை இங்க யூஸ் பண்றா. மதுஹந்தாரம்னா மதுவைரின்னு அர்த்தம். மதுவைரியாக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். தே ஸ்வஸ்தியஸ்து, உங்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும்னு பரசுராமர் சொல்லிட்டார். ஏதே சுரகணா சர்வே நிரீக்ஷந்தே சமாகதாஹ ஸ்வாம பிரதிம கர்மாணம் அப்ரதித்வந்த்வமாகவே. இதோ பாருங்கோ, இந்த ஏதே சுரகணாக தேவகணங்கள் எல்லாரும் சேர்ந்து சமாகதாக எல்லாரும் கூடியிருக்கா, வந்து சேர்ந்திருக்கா. எதற்கு அப்படின்னா உங்களை பாக்கிறதுக்காகவே. ஆகவே அப்ரதித்வந்தம் இல்லவா, துவந்த யுத்தத்துக்கெல்லாம் கேட்டாளே. ஆனா எந்த எதிர் ராமா உனக்கு முன்னாடி எந்த எதிரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, எதிர் இல்லாதவன் அப்படிங்கறதுக்கு அப்ரதித்வந்தம் என்று சொல்ற. இந்த யுத்தத்துல எதிர் இல்லாதவனும் அப்ரதிம கர்மானம், யாராலையுமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நிற்கக்கூடியவரான உங்களை நிரீக்ஷந்தே பார்த்துட்டு இருக்கார்கள். எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்கார்கள். எப்பேற்பட்டவங்களை? எந்த எதிரியும் இல்லாத, எந்த எதிரும் இல்லாத, யாராலையுமே பண்ண முடியாத ஒரு மகத் விஷயத்தை பண்ணிட்டு நின்று இருக்கக்கூடன ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு உங்களை எல்லாரும் தேவகணங்களும் பார்த்துட்டு இருக்கா சேர்ந்து. நச்சேயம் மம காகுத்த வ்ரீடா பவிதும் அர்ஹதி த்வயா த்ரைலோக்யநாதேன யதஹம் விமுகி கிருதஹ. ஹே காகுஸ்தா, நான் த்ரைலோக்யநாதனான உங்கள்கிட்ட தானே தோத்து போயிருக்கேன் லவா. விமுகி கிருதஹானா நீங்கள் என்ன யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னா த்ரைலோக்யநாதனான நீங்கள். த்ரைலோக்யநாதேன த்வயா விமுகீகிருதஹ. இப்போ வந்து என்ன என்னை விட கீழே இருக்கிறவா யாராவது ஜெயிச்சா எனக்கு ஒரு அபமானம்னு என்று சொல்லலாம். ஆனா என்னை விட எத்தையோ பரம்பொருளா இருக்கக்கூடிய நீங்கள் த்ரைலோக்ய நாதனான உங்கள்கிட்ட தானே நான் தோத்து போயிருக்கேன். என்ன நீங்கள் தானே ஜெயிச்சிருக்கேன். அதனால இயம் ச மம ப்ரீடா பவிதும் அர்ஹதின, இந்த அபஜயம் கூட எனக்கு ஜெயம்தான் அப்படிங்கிற. எப்படி இப்ப மகாபலி வந்து சாக்ஷா விஷ்ணுடைய பாதத்தினாலேயே அவர் தன்னுடைய அகங்காரத்தை இல்லாம ஆகி பகவத் தர்சனத்தினாலேயே முக்தி அடைஞ்சு விட்டார் இல்லவா மகாபலி சக்கரவர்த்தி. பகவான் வாமனனாக வந்து அதேபடிதான் பரசுராமருக்கும் சொல்றார். இந்த அர்த்தம் அங்கதான் வருது. துவயா த்ரைலோக்யநாதேன யதஹம் விமுகி கிருத்தேன், நான் வந்து யார்கிட்ட தோத்து போயிருக்கேன், சாக்ஷாத் பகவான்கிட்ட. அதனால எனக்கு இது தோல்வியே கிடையாது, இந்த அபஜயம் எனக்கு இல்லை. இது வந்து பிரீடா பவிதம் அருகதீன, எனக்கு இது ஒரு அவமானமா வரவே வராது, நிச்சயமா வராது. இது அவமானமே கிடையாது, எனக்கு சந்தோஷம்தான்ங்கிற மாதிரி பரசுராமர் இந்த வார்த்தையெல்லாம் எப்படி வர்றது அதான் விஷயம். போன சர்க்கத்துல அப்படி கோரமா கம்பீரமா சொன்ன பரசுராமருடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம். இப்ப எத்தனை பக்குவமா வினயமா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சாக்ஷாத் பரபிரம்மம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுற பேச்சு எப்படி இருக்கு, அவ்வளோ வினயத்தை கொட்டுறார். அதனால அவமானமா எனக்கு ஆகாது, அதுல நியாயமே இல்லை. சரம பிரதிமம் ராம மூத்துமர்ஹதி சுவ்ரத சரமோக்ஷே கமிஷ்யாமி மகேந்திரம் பர்வதோத்தமம். சுவ்ரதா, சத்வரதனா இருக்கக்கூட ஸ்ரீராமா, இந்த அப்பிரதிமம் சரம் மோக்தும் அர்ஹசி, இந்த வில்ல நீங்க பிடிச்சுட்டு இருக்கேலே குலைத்துட்டு இருக்கேலே ஞானேற்றத்துக்காக, அந்த பானத்தை மோக்தும் அர்ஹசி யூஸ் பண்ணுங்கோ, பிரயோகம் பண்ணுங்கோ, அதுக்கு உங்களுடைய மனசு கனியணம். சரமோக்ஷே பர்வதோத்தமம் மகேந்திரம் கமிஷ்யாமி, நீங்கள் சரமோக்ஷே சரத்துக்கு மோட்சம் கொடுத்தா அப்படின்னு எத்தனை அழகான வார்த்தையை போட்டிருக்கா பாருங்க. சரமோக்ஷேனா சிம்பிளா நம்மளுடைய இதுல புரிஞ்சுக்க முடியாது சொல்லணும்னா, பானம் விட்டதுக்கு பிறகு நீங்க பானம் வச்சிருக்கல, அந்த பானத்தை விட்டது பிறகு அப்படிங்கறதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த வார்த்தை சரத்துக்கு நீங்க மோட்சம் கொடுத்த பிறகு நான் கிளம்பி விடுறேன், சிரேஷ்டமான பர்வதமான மகேந்திரகிரிக்கு நான் போயிடுறேன். நீங்க குலைத்ததுக்கு குலைத்து இந்த அழகா கோதண்ட பாணியா இருக்கேன், அந்த அம்ப விடுங்கோ, அந்த பானத்தை விடுங்கோ, விட்டது பிறகு நான் கிளம்புறேன் என்று சொல்ல சொல்லி பரசுராமர் அங்க வந்து பூர்த்தி பண்றார் தன்னுடைய வார்த்தைய. அத்ததாபிரபதி ராமே தூ ஜாமதக்னே பிரதாபவான் ராமோ தாசரதி ஸ்ரீமான் சிக்ஷேப சரமுத்தமம். ஜமதக்னி சுதனான பரசுராமர் சொன்னதுக்கு கேட்டு காதால கேட்டு அவருடைய ஆசைப்படியே பிரதாபவான் ஸ்ரீராமான் பிரபாவசாலியான ஸ்ரீராமர் தாசரதி இல்லவா தசரதா அனுஜனுமான ஸ்ரீராமர் அந்த சமயம் அந்த திவ்யமான சரத்தை பிரயோகம் பண்ணினார். அந்த சரத்தை விட்டார் பரசுராமர் சொல்லும்படியாக அந்த தாசரதி விட்டாராம். சஹதான் ருஷ்ய ராமேன ஸ்வான் லோகான் தபசார்ஜிதான் ஜாமதக்னியோ ஜகாமாஷு மகேந்திரம் பர்வதோத்தமன். அப்ப அந்த அந்த சரத்தை விட்டதும் பரசுராமர் என்ன கேட்டிருந்தார், என்னுடைய தபோபலத்தால ஏற்பட்ட புண்ணிய லோகங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரே இல்லையோ, என்னுடைய சுதந்திரமான கவனத்தை மட்டும் விட்டு வைங்கோ, இதெல்லாம் எடுத்துக்கோங்கோன்னு சொல்ல அதே மாதிரி அந்த ஜமதக்னி புத்திரனுடைய தபசா ஆர்ஜிதான் ஸ்வான் லோகான் தபோ வைபவத்தால ஆர்ஜிக்கப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட தனக்கு சொந்தமா இருக்கக்கூடிய அத்தனை லோகத்தையும் லோகான் அத்தனை லோகத்தையும் ஸ்ரீராமர் தனக்கு அதீனமாக்கின்றார். பரசுராமருக்கு இப்ப ஸ்ரீரோ லோகம் தான், எதுவுமே இல்லை, லோகங்களே இல்லை. இப்ப ஸ்ரீராமர்கிட்ட வந்து கொடுத்து அந்த க்ஷணமே பர்வதம் முக்கியமாக பர்வதோத்தமம் மகேந்திரம் ஜகாம அந்த சரத்தை சரமோக்ஷம் விட்டதும் பரசுராமர் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஆயினதுக்கு அப்புறம் திருப்பி தபஸ் பண்றதுக்காகவே மகேந்திரகிரிக்கு புறப்பட நிற்கிறார். ததோ விதிமிரா சர்வா திசச்சோபதிசஸ்ததா சுரா சர்ஷிகணாராம பிரசசம் சுருதாயுதம். அந்த சமயம் அங்க இருக்கக்கூடிய ஆசகலமான அங்க எல்லாமே இருள் இருளா இருந்தது சொன்னோம்ல, இருட்டா இருந்தது, அதெல்லாம் தெளிஞ்சுதா வீதி மிராக அந்தகாரம் நீங்கி பிரகாசம் ஆயிற்றது. சர்ஷிகணாக சுராக உதாயுதம் ராமம் பிரசசம் சுகு. அந்த ராமர் எப்படி இருக்கார், வெளிச்சம் வந்துடுத்து எல்லாருக்கும் கண் தெரிய தொடங்கி விடுத்து ராமர் எப்படி இருக்காராம், ரிஷிகணங்களும் தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார், அந்த வில்லை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை எல்லாரும் தேவகணங்களும் ரிஷிகணங்களும் தேவர்களும் எல்லாரும் புகழ்த்தினார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை. ராமம் தாசரதிம் ராமோ ஜாமதக்ஞ பிரசஸ்திச ததப்ரதக்ஷிணம் கிருத்வா ஜகாமாத்மகதிம் பிரபு. அப்போ அந்த ஜமதக்னி புத்திரனும் மகானுமான பிரபுன்னு சொல்றார். பரசுராமரும் பகவத் அவதாரம் தானே, பிரபுமான பரசுராமர் தசரத புத்திரனான ஸ்ரீராமரை அந்த சமயம் எல்லாரும் புகழ்த்தின் இருக்கார் இல்லையோ, இவரும் புகழ்த்துறாராம், பரசுராமரும் புகழ்த்தி பிரதட்சிணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி ஆத்மகதின் ஜகாம அந்த அவருடைய இருப்பிடமான மகேந்திர பர்வதத்துக்கு எழுந்தருளினார் என்று சொல்லி இந்த சர்க்கம் பூர்த்தி ஆவருது. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே சத்சப்ததியம சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெ ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. அப்படி பரசுராமருடைய கர்வசமனம் அப்படிங்கிற அற்புதமான கதையை இன்னைக்கு அனுபவித்தோம். தாசரதி அவர் வந்து பகவான் சாக்ஷாத் மகாவிஷ்ணுதான் என்று காட்சி கொடுத்த அழகான ஒரு சந்தர்ப்பம் இந்த பரசு ராம கர்வ சமணம் அப்படிங்கிற சர்க்கத்துல நம்மளுக்கு அனுபவிக்க முடியறது. மேலும் அயோத்தியா பிரத்யாகமனம் அப்படிங்கிற சர்க்கம் நாளைக்கு அனுபவிக்கலாம் பகவத் கிருப்பையினால. கருணாஜலதே தாசரதே கமனியான சுகுணநிதே கருணாஜலதே தாசரதே கமனியான சுகுணநிதே நீமய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகிம் மகேஷாஹ கோ ப்ராஹ்மணேபிர் சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலி தேசோயம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஹ சந்து புத்ரிணஹ சந்து பௌத்ரிணஹ அதனாத் அதனாத் சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவித்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதக நாசனம் ஷ்ருண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா தயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நம யன்மங்கலம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே வ்ருத்ரநாசோ சமபவத் தத்தே பவது மங்கலம் யன்மங்கலம் சுகன்யஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் ப்ரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்கலம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யான் க்ரதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர்மங்கலம் ப்ராதா தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் ப்ரக்ரமதோ விஷ்ணோஹ அமிததேஜஸஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷய சாகராத்வீபா வேதாலோகாதிசச்சதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா. அபராத சஹஸ்ராணி க்ரியந்தே அர்ஹநிஷம் மயா தானி சர்வாணி ஹே தேவ க்ஷமஸ்வ புருஷோத்தமா. யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத்ஸர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விஸர்க விந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச ந்யூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா ப்ரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே.